ಸ್ವಾಂ ವ್ಯಾಹೃತಿ ಪ್ರತಮತಃ ಪ್ರಣವ ಪ್ರಿಯಂತೆ ಸಂವೇದಯತ್ಯ ಕಿಲ ಮಂತ್ರಗಣಸ್ತಮೇವ ಇತ್ಥಂ ಪ್ರತೀತ ವಿಭವಾಮಿತರೇಷ್ವಿದಾನೀಂ ಸ್ತೋತುಂ ಯಥಾವದ ವನೇ ಕೈವಾರ್ಹತಿ ತ್ವಾಂ. 33 பத்தியங்களை உடைய பூஸ்துதியில இது 2வது பத்தியம். இதுல அருகதி தான் கிரியாபதம். அருகத்தினா தகுதியை உடையவன். இது பிரதம புருஷா, அதாவது தேர்ட் பர்சன் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அருகதி, அருகத, அருகந்தி, லட்லக்காரன். கஹ அருகதி அப்படின்னா ஹூ இஸ் எலிஜிபிள் அப்படின்னு அர்த்தம். ஹூ இஸ் சூட்டபிள் அந்த மாதிரி அர்த்தத்தில் உபயோகமாகுது. இவாருகத்தின்னு போட்டிருக்கார் கடைசியில், பத்தியம் முடியச்சு. இவ அருகதி, இவாருகதி, இது சவர்ண தீர்க்கசந்தின்னு சொல்லுவோம். இந்த இவன்ற பதத்துக்கு பொதுவாக அவ்யயம் அது போலன்ற அர்த்தத்தை கொடுக்கும். சந்திர இவ முகம் அப்படின்னா முக நிலவை போன்ற முகம்னு. ஆனால் இந்த இடத்துல இந்த கிம் சப்தத்தோடு சேர்த்து அது ஒரு அவதாரணத்தை கொடுக்கறது. கிம் இவ அப்படின்னு சொல்லுவாள். அது மாதிரி கஹ இவ, க இவ, அங்கே விசர்க்கமானது லோபமாயிடுது. அதாவது விசர்க்கத்துக்கு முன்னாடி அகாரம் இருந்து பின்னாடி அகாரத்தை தவிர வரக்கூடிய அச்சு எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள் வந்து விசர்க்கம் லோபமாயிடும். அதான் கஹ இவன் இருக்க வேண்டியிருக்க க இவன் இருக்கு. ஸோ க இவாருகதி, க இவாருகத்தின்ற மொத்த யூனிட்டுக்கு என்ன அர்த்தம்னா எவன்தான் தகுதியை உடையவன். எதுலன்னு கேட்டால் ஸ்தோத்தும். ஸ்தோத்தும்ன்றது ஸ்தவ தாத்து, அது துதித்தல். அப்போ ஸ்தோத்தம்னு துமுனந்தம் சொல்லுவோம், அதாவது துதிப்பதற்கு. யாரை? துவாம். துவாம்னா உன்னை. யுஷ்ம சப்தத்தில் தித்தியா பக்தி ஏக வச்சனம். துவாம் ஸ்தோத்தும் கை வார்கதி அப்படின்னு கேட்குறார். எப்படின்னு கேட்டால், ஏன்னா ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்னு சொன்னால் இல்லாததும் பொல்லாததும் சொல்கிறதும் ஸ்தோத்திரம்தான். அதை குரத்தாய்வான் போன்ற ஆச்சாரியெல்லாம் அது வந்து விசாரணை பண்ணுறா ஸ்தோத்திரம்னா என்னன்றது. அப்போ இங்கே யதாவது, யதாவது யதாவதுனா உள்ளதை உள்ளபடி ஸ்தோத்தம் க இவார்ஹதி, துவாம் க இவார்ஹதின்னு அர்த்தமாகுது. விழிச்சொல் என்னன்னு கேட்டால் அவனேன்னு போட்டிருக்கார். அவனே, அவனேனா அவனிகி, அவனி, ரெண்டு சப்தமே பூமியை குறிக்கும். தமிழ்லையும் அவனின்ற வார்த்தை உபயோகமாகுது. ஸோ அவனிகி அப்படின்னு பதம் எடுத்துட்டோம்னா அதனுடைய சம்போதனம் தான் வந்து அவனே, ஹே மதே மாதிரி, மதி சப்தம் மாதிரி ஹே அவனே. அவனேன்றது இப்போ பூமி பிராட்டியே. இது கடைசி பாதத்துக்கு மட்டும் இப்போ சின்ன அன்வயம். அவனே துவாம் யதாவத் ஸ்தோத்தும் க இவாருகதி அப்படின்னு அன்வயமாருது. கடைசியில் உன்னை உள்ளபடி துதிப்பதற்கு யார் யார் தான் அருகதையை உடையவர்கள் கேட்குறார். ஏன்னு கேட்டால், இப்போ மேலே இருக்கக்கூடிய மூணு பாதங்களும் அன்வயம் பண்ணிக்கணும். பிரதமத்தக வியாகிருதி துவாம் சம்வேதயதி, முதல் பாதத்தில் பிரதமத்தக. இந்த தகன்னு வந்தால் பொதுவாக தசில் பிரத்தியம் சொல்லுவாள், அது பஞ்சமி அர்த்தத்தில் வரும். ஆனால் அந்த தசில் பிரத்தியம் போட்டால் அது எந்த அர்த்தத்தை வேணால் கொடுக்கும். அது வந்து ஒரு வியாக்கரண விசேஷம். அது சார்வ விபக்திகான்னு ஒரு சார்வ விபக்திகான்னு சொல்லுவா அது. அதனால் இந்த இடத்துல பிரதமத்தகன்னு சொன்னால் கூட முதல்லன்ற அது ஒரு முதல் அர்த்தத்தை தான், முதல் வேற்றுமை அர்த்தத்தை தான் அங்கே கொடுக்கறது. ஸோ முதலில் அப்படின்னு அர்த்தம். பிரதமத்தகனா முதலில். வியாகிருதிகி, வியாகிருதிகின்றது ஒரு சப்த விசேஷம். இதத்தில் வரக்கூடிய பொதுவாக சந்தியாதனே பார்க்கலாம். அதில் ஓம் ஓம் பூர் புவ சுவகன்னு சொல்லுவோம். அந்த பூஹு புவஹ சுவஹ இதெல்லாம் வியாகிருதிகள், சப்த வியாகிருதி விசேஷம். அப்போ அதில் முதல் வியாகிருத்தியை பார்த்தோம்னா பூஹு தான். இந்த பூஹுன்ற சொல் வந்து பூமி பிராட்டி குறிக்கிறது. அப்போ அந்த வியாகிருதிகி துவாம் சம்வேதயதி, முதல் முதல்ல இருக்கக்கூடிய பிரணவத்தை அடுத்து வரக்கூடிய வியாகிருதி. ஏன்னா பிரணவம் அடுத்து வியாகிருதி தான். அந்த வியாகிருதிகளில் முதல் வியாகிருதியானது பூன்றது பூமி பிராட்டி குறிக்கிறது. அப்படின்னா அந்த அதனாலேயே எவ்வளோ விசேஷம்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக சுவாமி சூச்சிப்பிக்கிறார். ஏன்னா பிரணவமானது எம்பெருமானை குறிக்கிறது என்று சொல்கிறார். உடனே அதுக்கு அடுத்து வரக்கூடிய சப்தமான அந்த பூஹுவே பூமி பிராட்டி குறிக்கிறது. அப்படின்னா நீ எவ்வளோ முக்கியமானவன்னு சொல்கிற மாதிரி தாத்பரியம். அப்போ துவாம்னா உன்னை, சம்வேதயதி வித ஞானேன்னு தாத்து, அதாவது வேத்தினா அறிகிறான், வேதயத்தினா தெரிவிக்கிறான் அர்த்தம். அதாவது வேத்தினா தெரிந்து கொள்கிறான், வேதயத்தினா தெரிவிக்கிறான் அர்த்தம். அறிவித்தல் தெரிவித்தல் அர்த்தம். சம்வேதயத்தின் சம்யக்கு நன்றாக தெரிவிக்கிறது. இது வியாகிருதி துவாம் சம்வேதயதி, முதல்ல இருக்கக்கூடிய வியாகிருதியானது உன்னை தெரிவிக்கிறது அறிவிக்கிறது. அடுத்து தே பிரியம் அகிலமந்திர கணக பிரணவக, அதாவது பிரணவக தே பிரியம் சம்வேதயத்தின் புரிஞ்சுக்கணும். தே பிரியம்னா தவ பிரியம், உன்னுடைய பிரியகா பிரியம், உனக்கு பிரியனான எம்பெருமானை, அதுவும் தித்திய பக்தி. பிரணவக சம்வேதயத்தி, பிரணவமானது தெரிவிக்கிறது அல்லது பிரணவத்தின் பொருளாக எம்பெருமான் இருக்கிறான். இப்ப அகில மந்திர அகில மந்திரகணகா தமேவ இத்தம், அதாவது அகில மந்திரகணகா தமேவ திருப்பியும் சம்வேதயத்தின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அகில மந்திரகணகனா எல்லா மந்திரங்களோட குழு, அதாவது அகைன் அந்த வேதம்னு வச்சுக்கணும். ஸோ வேத மந்திரங்கள் எல்லாமே தமேவ, தம்ன்றது இப்போ மேல சொல்லப்பட்ட பிரியக, பிரியம்க்கு தம் விசேஷனம், உன்னுடைய அந்த பிரியமான எம்பெருமானையே அறிவிக்கின்றன தெரிவிக்கின்றன அல்லது அவனோட புகழ் பறக்க பேசுகின்றன. இத்தம் இப்ப இங்க அன்வயிச்சுக்கணும், இத்தம் பிரதீத விபவாம், இத்தம் இத்தம்னாலே இவ்வாறுன்னு அர்த்தம், இதம் இத்தம் அப்படின்னா தட் இஸ் அந்த மாதிரி அர்த்தம். ஸோ இத்தம் பிரதித விபவா, பிரதீத விபவா, பிரதீத விபவான் ஸ்ரீஸ்ருதியில் வருது. இத்தம் பிரதீத விபவாம், விபவா விபவானாலே ஒரு பெருமை, வைபவம் அப்படின்னாலும் பெருமை தான், விபவத்தினுடைய ஒரு மாற்றம் தான் வைபவம். பிரதீத பிரதீத்தனாலே புகழ்னு அர்த்தம், புகழை உடைய பெருமையை உடைய அர்த்தம். இவ்வாறு புகழ்பெற்ற பெருமையை உடைய துவாம், துவாம்னா உன்னை, யதாவது ஸ்தோத்திரம் அங்க கொண்டு அன்பை மன்னிக்கணும், இப்படிப்பட்ட பெருமையுடைய உன்னை. அந்த துவாம்க்கு பிரதீத விபவாம்ன்றது விசேஷனம், துவாம்க்கு பிரதீத விபவம் விசேஷனம். இத்தம்ன்றது அந்த முன்னாடி சொல்லப்பட்டவை எல்லாம் சொல்லி இவ்வாறு புகழ்பெற்ற பெருமையுடைய உன்னை உள்ளவாறு துதிப்பதற்கு எவருக்கு தான் இங்கு அருகதை உள்ளது உள்ளதுன்னு தாத்பரியமாறுது. ஸோ அன்வயத்தை பார்த்தோம்னா அவனே பிரதமத வியாகிருதி துவாம் சம்வேதயதி, பிரணவக தே பிரியம் சம்வேதயதி, அகில மந்திரகணக தமேவ சம்வேதயதி, இத்தம் பிரதீத விபவாம் துவாம் யதாவத் ஸ்தோத்தும் இதானீம் இதரேஷு க இவ அருகதி அப்படின்னு தாத்பரியமாருது. அதாவது அவனேன அவனையே பூமியே பிரதமத வியாகிருதி துவாம் சம்வேதயதி, முதலில் உள்ள வியாகிருதியானது அதாவது பூகுன்ற சப்தமானது உன்னை அறிவிக்கின்றது துதிக்கின்றது. அதுக்கடுத்து பிரணவக தே பிரியம் சம்வேதயதி, பிரணவமானது உன்னுடைய கணவன் அல்லது பிரியமான எம்பெருமானை துதிக்கின்றது. அது மாதிரியே அகில மந்திர கணக தமேவ சம்வேதயதி, அனைத்து மந்திர கூட்டங்களும் அவனையே நன்றாக தெரிவிக்கின்றன. இத்தம் பிரதீத விபவாம், இப்படிப்பட்ட புகழ்பெற்ற உன்னுடைய பெருமையை, விபவாம்ன்றது இப்ப தித்தியா வக்தி ஏகவச்சனம், விபவத்தை உடையவளை, துவாம் யதாவத் ஸ்தோத்தும் உள்ளவாறு துதிப்பதற்கு இதானீம், இதானீம் சப்தம் போட்டிருக்கார், இதானீம்னா இப்பொழுது. இதரேஷு இதரேஷு இதரேஷுனா மற்றவர்களில், அதாவது ஸ்ருதிய காட்டிலும் மிச்ச யார் ஸ்தோத்திரம் பண்ணாலும் அவெல்லாம் இத்தரால் நடக்குது, ஸ்ருதிய காட்டிலும் வேற இருக்கிறார். அப்ப மற்றவர்களில் இதரேஷுன்றது சத்தமி பகுவச்சனம், மற்றவர்களில் இப்பொழுது க இவார்கதி, யாருக்குத்தான் தகுதி உள்ளது அல்லது எவர்தான் தகுதியை உடையவர்னு இந்த இடத்துல வந்து துதிக்க முடியாத அளவுக்கு பெருமையுடைய பூமி பிராடினுடைய அந்த வைபவத்தை குறிப்பிடுறார். அடுத்து தன்னுடைய அந்த ஒரு வினயத்தை வெளிப்படுத்தப்படுற மூன்றாவது பத்தியத்தில், இது இரண்டாவது பத்தியத்தினுடைய அர்த்தம்.